தாய்க்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. தாய்க்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. ஏழை சிந்தும் வேர்வை அல்லோ ஒன்ன பெத்த தாயாகும். வாழ வைக்கும் செல்வம் இங்கே எங்களுக்கு நீயாகும். ஆகாசமோ பூத்துவது தண்ணீரிலும் தேனூறுது. சம்பானில்லு சாய்ந்தாடும் நாணல் அங்கே பாய் போடும். பாடுபடும் கை போலே இல்லை ஒரு ராஜாங்கம். நாங்கள் இல்லை என்றாலோ நாட்டில் இல்லை ஊர்கோலம். தாய்க்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. ஒன்றும் இல்லாமல் தீமை என்றும் எண்ணாமல் ஊரார் எல்லாம் ஒன்றானோ யாரும் சொந்தம் என்றானோ. நெல்லடிச்ச போருண்டு எங்களுக்குள் போரேது. சாதி மல்லிப்பூடு சாதி மதம் கேது. தாய்க்கும் தாயான பூமி அதுதானே நம் எல்லோர்க்கும் சாமி. பெத்த தாயாகும் வாழ வைக்கும் செல்வம் இங்கே எங்களுக்கு நீயாகும். ஆகாசமோ பூத்துவது தண்ணீரிலும் தேனோறுது.